நீரவர் பலி விழும் காடு முத்தையடிப்பாத கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நெருஞ்ச மரங்கள் நடுங்கும் மார்கள் இருக்க